श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. नाकौ कसां प्रथमतामधिकुर्वते ते नाभी सरोजरजसां परिणामभेदाः आराधयद्भिरिह तैर्भवतः समीची वीरोचिता विबुधनायकैत्यभिख्या. उपत्ति आराध पद्यम் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்திலையும் 35வது பத்தியத்தை தொடர்ந்து திருவுந்தி வர்ணனை. 35ல விஸ்வம் நிகீதி விபுதேஸ்வர ஜாதகார்ஷம்ன்ற பத்தியத்துல என்று தொடங்கக்கூடிய பத்தியத்துல எம்பெருமானுடைய திருவயிறு அல்லது அந்த இடை, அந்த பிரதேசத்தினுடைய வர்ணனையை சுவாமி நமக்கு காண்பிச்சார். இப்ப தொடர்ந்து எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலம் வனமாலை, அதை ஒட்டி எம்பெருமானுடைய ஹிருதயம் அல்லது மனசு, திருவுள்ளம், திருவயிறுன்னு வந்துட்டுருக்கு. அந்த எம்பெருமான் வந்து வீரன், பராக்கிரமசாலின்ற அந்த ஐடியாவையும் கொண்டு வரார். அதே மாதிரி சொல்லச்சே இந்த 36வது பத்தியத்துல என்ன விசேஷம்னு கேட்டா, ஜெகத்தானது எங்க இருக்குன்னு கேட்டா பிரம்மத்துக்குள்ள இருக்கு, அதாவது எம்பெருமானுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த ஜெகத்துக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணோம்னா, அந்த ஜெகத்து ஏகதேசத்துல எங்கேயோ ஒட்டின்னு இருக்கு எம்பெருமானுடைய மிகப்பெரிய அந்த திருவயிற்றில். அப்ப 35வது பத்தியத்துல சொன்னார், மூன்று உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எம்பெருமானுடைய திருவயிற்றுல மூன்று கோடுகள், அந்த மடிப்புகள் இருக்குன்னு. இப்போ அந்த ஜெகத்தே அப்படி, ஜெகத்துன்னு சொன்னா பிள்ளைய காலத்துல அந்த சித்து அச்சித்தெல்லாம் கலந்து கட்டி தேவர்கள் என்ன, மனுஷர் என்ன, தெரியக்கண்ண ஒன்னும் எந்த ரூபமும் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய அந்த திருநாபி, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய லோகமானது எப்படி வெளில வருதுன்னு கேட்டா, அந்த திருநாபி வழியா ஒரு தாமரை புஷ்பம்னு சொன்னா அதில் ரஜஸ் இருக்கும், ரஜஸ்னா துகள்கள், அந்த புஷ்பத்துல நாபியில வரக்கூடிய தாமரை, தாமரையினுடைய துகள்கள் தான் மொத்த சராச்சரமா ஆறுது. ஆனா முதல்ல அந்த துகள்கள் ரஜஸ் என்ன ஆறுதுன்னு கேட்டா தேவலோகமாகவும் அந்த தேவர்கள்லாம் தேவர்களா அது மாறுறதுதான். அப்படி மாறின அந்த துகள்கள் தான் இந்திரன் முதலிய தேவர்களா அவளுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது, அல்லது அந்த துகள்களே இந்திராதி தேவர்களா மாறுறதுதான் அவளுக்கு அந்த நன்மையை கொடுக்கறதுதான், இந்த சொர்க்கலோகம் முதலியவர்கள்லாம் உண்டாக்கி. அப்படிப்பட்ட அந்த துகள்களுடைய மாறுபாடுகளான இந்திராதி தேவர்கள் இங்க திருவேந்திபுரத்துல வந்து இந்த எம்பெருமானுக்கு வந்து அவ தங்களுடைய வழிபாட்ட பண்றதுனால விபூத நாயகன், அதாவது தேவாதிராஜன், தேவநாதன்ற உன்னுடைய பெயர் சால பொருத்தமா இருக்கு, பொருத்தம் உள்ளதாக இருக்கிறதுன்னு அழகா சாதிக்கிறார். இதுல ரெண்டு சம்போதன பதம் போட்டுட்டார், வீர, அதற்கு பிறகு விபூத நாயக. விபூத நாயகன் சம்போதனம் கிடையாது, சமிக்கணும், வீரதான் இங்க சம்போதன பதம். வீர வீரனா வீரனே, அந்த திருமார்பில் அந்த தகும்பலாம் சொன்னார், அப்படிப்பட்ட தகும்பலாம் தாங்கின்றா அது அந்த வீரனா இருக்கக்கூடியவனுக்கு லட்சணமா இருக்கு. வீர உச்சிதா, உச்சிதான்னு சொன்னார், உச்சிதான்னு சொன்னா ஃபிட், இட் இஸ் ப்ராப்பர், இது பொருத்தமாக ஆகிறது. எதுன்னு கேட்டா அபிக்யா, அபிக்யா அபிக்யானா அந்த பெயர் அல்லது சம்யா குறியீடு. அபிக்யா உச்சிதா, அபிக்யான்றது ஸ்ரீலிங்க பதம், அதனால உச்சிதான்னு இருக்கு, அல்லது உச்சிதா உச்சிதம்னு அது மாறும். எது விபுத நாயக இதி, விபுத நாயகன், தேவாதிராஜன், தேவநாதன் என்கிற இந்த உம்முடைய பெயரானது பொருத்தமாக உள்ளது. விபுத நாயக இதி சந்தினால விபுத நாயக இதி, அந்த விசர்க்கமானது லோபமாயிருக்கு, விசர்க்கத்தை தொடர்ந்து அகாரத்தை தவிர மிச்ச அச்சு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் வந்தா அது வந்து அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது அதாவது அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடியும் ஹ்ரஸ்வம் இருக்கணும், பின்னாடி வந்து ஆ நீங்களாக மிச்ச உயிரெழுத்துக்கள் வரைச்சு விசர்க்கமானது லோபத்தடையும். சமீச்சி விபூத நாயக இதுன்னு போட்டுட்டார், சமீச்சின சிறந்த, சமீச்சீனம் அப்படின்னா சொல்றோம், சமீச்சீனா சிறந்த, அதுவும் ஆக்கியாவை ஒத்து ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. பவதஹா, பவதஹனா பவத் சப்தம், பவான் பவந்தோ பவந்தஹா அப்படின்னு போகும். அதுல பவதஹனா உம்முடைய, தேவரீருடைய அப்படின்னு அர்த்தம். என்ன இந்த இந்த பெயரானது சால பொருத்தமாக இருக்கிறதுன்னு சொன்ன, அதுக்கு அந்த காரணங்கள் சொல்ற. தே நாபி சரோஜ ரஜசாம் பரிணாம பேதாகா. தே தேனா உன்னுடைய, தபதே இது கவிகளுக்கு ஒரு இது உண்டு. யுஷ்மத் பதத்தையும் பவத் பதத்தையும் மாத்தி மாத்தி பிரயோகம் பண்ணுவாவா. இங்க தேனு போட்டார், அங்க பவதஹன போட்டுட்டார், அதனால பெரிய பாதகம் ஒன்றும் கிடையாது. தேன உன்னுடைய, தபதே நாபி சரோஜ ரஜசாம். நாபின்னு சொன்னா அந்த திரு உந்தி, சரோஜன்னு சொன்னா தாமரை, அத அந்த தாமரையினுடைய, ரஜசாம்னா துகள்களுடைய, ரஜஸ்னு சப்தம், ரஜஹ ரஜசி ரஜாம்சின்னு போகுது நபும்சகலிங்கம். அப்ப ரஜசாம்ன்றது 6-3 சொல்லுவோம், ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். அந்த துகள்களுடைய பரிணாம பேதாகா, பரிணாம பேத பரிணாமகன்னா மாற்றம், பரிமாணம்னா வேற அளவு, பரிணாமகன்னா ஒரு எழுத்தை மாற்றி போட்டு அர்த்தம் மாறுறது, பரிணாமன்னு சொன்னா மாறுபாடு, பேதாகான்னு சொன்னா பற்பல மாறுபாடுகளாக, பற்பல மாறுபாடுகள். இப்ப எம்பெருமானுக்கு ரஜ சம்பந்தமே கிடையாது, இருந்தாலும் எங்கடா இப்ப உலகத்தை படைக்கிறதுக்கு ரஜோகுணமானது தேவையா இருக்கு. ஏன்னா வெறும் எல்லாம் சாத்திகால போயிட்டா பிரவிருத்தி ஏற்படாது. அந்த ரஜஸ் எங்கடா வந்ததுன்னு கேட்டா, அந்த நாபியில இருக்கக்கூடிய தாமரை இருக்கு இல்லையா, அந்த தாமரையிலயே அந்த ரஜஸ் இருக்குன்னு அழகா ஒரு சம்பந்தம். அது அந்த பேதாக, அந்த அந்த பேதங்கள் பரிணாமங்கள் இருக்கு, அது என்ன பண்றதுன்னு கேட்டா, நாகௌ கசாம், நாகன்னு ஸ்வர்க்கத்துக்கு பேரு, ஓகஸ்னா இருப்பிடம். அப்ப நாகௌ கசாம்னா ஸ்வர்க்கத்தை இருப்பிடமாக உடையவர்கள் அல்லது தேவர்கள், இது அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம். அதனால அவர்களுக்கு தேவர்களுடைய பிரதமதாம் அதிகுருபதே, பிரதமதாம்னா இந்த பிரதமனா முதல், இந்த தாவோ அல்லது துவம் அப்படின்ற ஒரு சேர்க்கை ஏற்பட்டதுன்னா அது தன்மையை குறிக்கும், அப்ப முதலிடத்தை முதன்மையை அப்படின்னு குறிக்கும் அது. அந்த பிரதமதாம்னா த்விதீய பக்தி ஏக்க வச்சனம், அதை அதிகுருவதே, குரு கிரு டுக்ரிணிகரணேன் தாத்து, அது ஆத்மனே பதம், குருதே குருவாதே குருவத்தேன்னு போகும். குருவத்தேன்றது இப்ப பகுவச்சனம் லட்டில காலத்துல, அதோட அதின்னு ஒரு இது உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறது, ஒன்று அடைகிறது அல்லது அதிகாரத்தை செய்கிறது, இன்னொன்னு அடைவிக்கிறது. ஒன்னு அவளுக்கு தேவர்களாக இருக்கக்கூடிய தன்மையை அது அடைய செய்கிறது கொடுக்கிறது, அல்லது இந்த ரஜஸ் ரஜ துகள்கள் இருக்கு அவைகளே என்ன ஆகுதுன்னு கேட்டா, தேவர்கள் முதலிய பதவிகளை அவைகளே வகிக்கின்றது, இந்திராதி தேவர்களுடைய பதவிகளை இந்த ரஜஸினுடைய பரிணாமங்களே வகிக்கின்றன அர்த்தமும் ஆறுது. இக ஆராதயத்பி தைஹி, இகன்னு சொல்லச்சு இப்ப திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான சொல்றார். இந்த இந்த திருவேந்திபுரத்தில், இகனா இந்த இடத்தில், ஹியர்னு அர்த்தம், ஆராதயத்பி, ஆராதயத்துன்னு சொன்னா அந்த ஆராதனையை செய்யக்கூடியவர்கள், அப்ப ஆராதயத்பின்னு சொன்னா அதனுடைய திருத்திய பக்தி பகுவச்சனம், அவர்களால், யாரு, அந்த தேவர்களால். தைஹி, தைஹின்றது தத் சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி பகுவச்சனம், தேன தாபியாம் தைஹி, தைஹி ஆராதயத்பி அல்லது ஆராதயத்பி தைஹி, அப்படி ஆராதிக்கப்படுகின்ற அந்த தேவர்களால் உம்முடைய இந்த பெயர் இருக்கிறதே விபுதநாயக்கின்ற பெயர், இது சால பொருத்தமாக இருக்கின்றதுன்னு ஒரு இந்த பத்தியத்துல ஒரு அனுபவம். ஒரு தடவை அன்வயத்தை குயிக்கா பார்த்தோம்னா, வீரா தே நாபி சரோஜ ரஜசாம் பரிணாம பேதாக நாகௌகசாம் பிரதமதாம் அதிகுருவதே இஹ ஆராதயத்பிஹி தைஹி பவதஹ சமீச்சி விபுத நாயக இதி அபிக்யா உச்சிதா அஸ்தின்னு நம்ம கடைசியில ஒரு ஒரு கிரியாபதத்தை அத்தியாரம் பண்ணிக்கலாம். வீரா, வீரனா வீரனே, மகாவீர வைபவத்திலும் வீரான்ற அந்த சம்போதனத்தை சாதிச்சிருக்கார் சத்யபிரதானு. இங்க ரெண்டுமே எம்பெருமானுக்கு பொருத்தமா இருக்கு, தாச சத்யன்னு. வீரா தே தேன உன்னுடைய, நாபி சரோஜ ரஜசாம், நாபி சரோஜ ரஜசாம் சொன்னா அந்த திருவந்தி தாமரை அதனுடைய துகள்கள் அவைகளுடைய பரிணாம பேதாகா, பரிணாம பேதாகன்னு சொன்னா அந்த மாறுதல்கள் இருக்கே, வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கே, அவைகளே என்ன இருக்குன்னு கேட்டா அது பிரதமா பக்தி பகுவச்சனம். நாகௌ கசாம், நாக ஓகசாம், நாகௌ கசாம் அர்த்தது, நாகௌ கசாம்னா தேவர்களுடைய பிரதமதாம் அதிகுருபத்தே முதன்மை ஸ்தானத்தை, ஒன்று அவைகளே அடைகின்றன அல்லது அவர்களுக்கு அதை கொடுக்கின்றது. இப்ப இக இந்த தலத்தில் ஆராதயத்பிஹி தைஹி, அப்படிப்பட்ட அந்த தேவர்களால் ஆராதிக்கப்படுகின்ற தன்மை உனக்கு இருக்கு. அதனால பவதஹ சமீசி விபுத நாயகா இது அபிக்யா உச்சிதா, அதனாலேயே உமக்கு தேவநாதன் விபுத நாயகன்ற பெயரானது நன்றாக பொருத்தமாக இருக்கின்றதுன்னு இந்த 36வது பத்தியத்துல அனுபவம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.